வாழும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே இணையான இளமானே துணையான இளமானே சொட்டில் கட்டு அன்னமே புல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. உன்னை ஒரு சேபோலே என் மடியில் தாங்கவா என்னுடைய தாலாட்டில் கண்மயங்கி தூங்கவா. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே வரும் முத்து தினம் என்று சித்திரம் வரும் விசித்திரம் என்று உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும்.